பொண்ணா லட்சணமா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா மட்டும் இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. சிவனோட ஜாதியா மனசுக்குள் பூ பூக்கும் நேரம் தானோ, சுவாசத்தில் உன் வாசம் தானோ. இடையில் வறுமை நிமிர்ந்தால் பெருமை, இளமை இளமை